நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க. நான் ஒரு முட்டாளுங்க. கண்ணிரஞ்ச பெண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க, கைதேடை கண்ணிரஞ்ச பெண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க. முன்னால நின்னாக்கா மூஞ்சி மேல அடிச்சாங்க. பேசாதே இன்னாங்க, புரட்டி புரட்டி எடுத்தாங்க, பீசா டீச்சாங்க, பேச்சாரா போட்டுதுங்க. நான் ஒரு முட்டாளுங்க. பால் பார்த்து நடந்தது கஞ்சாடி காட்டுது, பால் கொண்டு போறதெல்லாம் ஆல் ரவுண்டா ஓடுது. மேலாட்டு பாணியில வேலையெல்லாம் நடக்குது, என்ன கேட்டாக்கா எட்டி எட்டி உதைக்குது. நான் ஒரு முட்டாளுங்க. நாலு வகை சொன்னாங்க, நாளும் கெட்ட கூட்டம் ஒண்ணு நாட்டுக்குள்ளே இருக்குதுங்க. ஆனவரை சொன்னேங்க அடிக்கத்தானே வந்தாங்க, அத்தனையும் சொன்ன என்ன இழிச்சவாய் நின்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, முட்டாளுங்க, முட்டாளுங்க.